श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्भृति पर्यन्ताय विराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः श्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அழ்வானுடைய ஸ்தவத்தில் ஒன்றாக இருந்திருக்கிற வரதராஜ ஸ்தவத்தில் இன்றைய தினம் 25வது ஸ்லோகத்தை நாம் இப்போது பார்க்க போகின்றோம். ஆதிராஜ்யமதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிள மௌழிகி சூளிகாமணி சஹஸ்ரமரீசே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அழ்வான் அந்த தேவபெருமானுடைய சமுதாய சோபைய இதுவரைக்கும் ஒரு 5 ஸ்லோகங்கள்னால அனுபவித்தார். இந்த பாணிபாத வதனேட்சணக தைகின்றதெல்லாம் ஆரம்பிச்சு இதுக்கு முன் ஸ்லோகமாக இருந்திருக்கிற துவச்ச திருச்சனை விவாதத்தை என்ற ஸ்லோகம் வரைக்கும் ஒட்டுமொத்தமாக தேவபெருமாள் எப்படி இருக்குன்றதெல்லாம் அனுபவித்தார். அதுக்கப்புறமா அந்த தேவபெருமாளுடைய ஒவ்வொரு திவ்யாவயவங்களையும் திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களையும் அதை சேவித்து உரிப்படுகிறார், சந்தோஷப்படுறார். பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷமா சுபகம் வபுஸ்தே சுவாமி தேசிகம் தேவநாயக பஞ்சாசத்தில் தேவநாசன மங்களாசாசனம் பண்ற ஸ்லோகம் இது. சில பேர் எப்படி இருப்பான்னு கேட்டோம்னாக்கா, துரேந்து ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னாக்கா பரவாயில்ல, நல்லா இருக்க மாதிரி இருப்பா. ஆனா கிட்ட ஒவ்வொரு பிரத்திய அவயவமா பார்த்தோம்னாக்கா அது ஒண்ணும் பெரிய விசேஷமா இருக்காது அந்த சோபை. இது ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அந்த தேவநாதனுடைய திருமேனி எப்படி இருந்துருக்கு அப்படின்னா, பிரத்யங்க சூக்ஷ்ம சுஷ்மமான சுபகமும் ஒவ்வொரு அங்கங்கள்லயும் ஒரு பெரிய காந்தி. அந்த காந்தி அந்த அந்த திவ்யாவயவத்தை சேவிச்சோமானாக்கா அதையே சேவிச்சுருக்கலாம் போல இருந்துருக்கோம். அப்படி அவர் சாத்தின்றிருக்கிற பூஷணங்கள் ஆயுதங்கள் இப்படி ஒவ்வொன்றுமே சிறப்பாக இருந்து அதையே சேவிச்சுருக்கலாம் போல இருக்கும் என்றத சொல்லி சொல்றார். இந்த பெருமாள் விஷயத்துல ஏற்கக்கூடிய ஒரு சிறப்பு இதுதான். இந்த பெருமாள் விஷயத்துல தேவ பெருமாள் எப்படி எழுந்திருக்கிறதுதான் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த சமுதாய சோபையும் ஈர்க்கின்றது. அந்த கிட்ட வந்தாய் போச்சுன்னாக்கா அந்த திருமேனியில் இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களும் அவர் சாத்தின் இருக்கிற ஒவ்வொரு ஆபரணங்களும் கிரீட்டங்களும் இது எல்லாமே நம்மளை அப்படியே ஈர்க்கிறது. அதுதான் தேவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷம். அதை இந்த இடத்துல அனுபவிக்க ஆரம்பிக்கிற அழுவார். அந்த தேவபெருமானை பார்த்து சம்போதனம் பண்ற ஹஸ்திபூஷண அப்படின்ற ரெண்டு சம்போதனம் இந்த இடத்துல இருக்கு. ஈசதே பிசுநயன் கிள மௌழிகி அப்படின்றதுனால ஈச அப்படின்னு சர்வேஸ்வரனாக இருந்துருக்கிறவன், லோகம் மொத்தத்தையும் ஆள்பவனாக இருந்துருக்கிறவன் அவன் தேவபெருமாள் தான் அப்படின்றத காண்பிக்க முடியாத இருக்கிறது அந்த ஈசான்ற சப்தத்தால சொல்லி சொல்ற. நிருபாதிகமான ஈஸ்வரத்தம் பெருமாள் இடத்துலதான் இருந்துட்டு இருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. அதுக்கப்புறமா சொல்ற அஸ்தி பூஷண என்ன, அஸ்தி பூஷணம்னா அந்த ஹஸ்திகிரிக்கு அலங்காரமா இருந்துருக்காரா தேவைப்படுமா? அந்த காஞ்சிக்கு அலங்காரமா ஹஸ்தி இருந்துருக்கு அந்த ஹஸ்திகிரி, ஆனா அந்த காஞ்சி பூமிக்கே அலங்காரமா இருந்துருக்குன்ற சுவாமி தேசிகன். நானாரத்னைருபஜித குணாம் நித்ய சங்கீதநாதாம் பூமேர் த்ரக்ஷ்யஸ்யுஜித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சீம். ஹம்சசந்தேசத்துல ஹம்சத்துந்த ராமன் சொல்றேன், நீ துண்டீர மண்டலம் சத்தியவிரத கஷேத்திரம்னு ஒரு கஷேத்திரம் இருக்கு, அந்த கஷேத்திரத்துக்கு நீ போன்னு சொல்லி சொல்ற. அந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல காஞ்சின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, பூமேஹே த்ரக்ஷ்யஸ்யுஜித விபவம் பூஷணம் தத்ர காஞ்சி. பூமிக்கு உஜித விபவம் பூஷணம் காஞ்சி அப்படின்னு, பூமி தேவிக்கு பெருமை அளிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு ஆபரணம் போல இருக்கிறது அந்த காஞ்சின்னு சொல்ற. அந்த காஞ்சிக்கும் ஆபரணமாக இருந்துட்டு இருக்கிறது எப்படின்னா, எஸ்யாம் நித்யம் நிஹித நயன ஹஸ்தி சைலாதிவாசி, எஸ்யாம் நித்யம் நிஹித நயன அப்படின்னார். அந்த நகரத்தை எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன் சொல்லி சொல்ற. அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் அந்த காஞ்சிபுரத்துக்கு மேல அந்த நகரத்துல விழப்பதா அந்த காஞ்சிபுரம் பூமிக்கே பூஷணமாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னார். அப்ப அந்த ஹஸ்திகிரி எப்படி இருந்துட்டு இருக்கு, அந்த தேவப்பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அந்த ஹஸ்திகிரிக்கே பூஷணமாக எழுந்தருள் இருக்காரா தேவப்பெருமாள். அதுல ஒண்ணும் பெரிய ஆச்சரியமே ஒண்ணும் இல்லை. ஹஸ்தி பூஷண ஹே ஈஷ என்று ரெண்டு சம்போதங்களான சொல்லி சொல்றார். அவர் சாத்தியன் இருக்கிற ஒரு கிரீட்டம், தேவப்பெருமாளும் சேவிக்கிற, முதல் முதல்ல சேவிக்கச்சே நமக்கு துரேந்து பொதுவா சேவிக்கிறோம், பொதுவா சேவிக்கச்சே அந்த சமுதாயமான ஒரு சோபை தான் ஏற்படும். வாகனத்துல பெருமாள் எழுறேன், கருட வாகனத்துல பெருமாள் எழுறேன், அந்த கருட தேவையில பெருமாள் எழுந்தேன்னாக்கா தொப்பாகாரம் சமர்ப்பிச்சுண்டு, ஆச்சரியமான ஒரு பெரிய தொப்பாகாரம் சமர்ப்பிச்சுண்டு அந்த திருவாரூர் திருச்செந்து சேவையாருது, அதுல நிறைய பெரிய பெரிய மாலைகள் திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு அந்த பெரிய திருவடி மேல பெருமாள் எழுந்திருக்கிறத நம்ம சேவிக்கிறோம். அங்க பிரத்யங்கமா நமக்கு எதுவும் தெரியாது, திருமுக மண்டலம் அந்த திரு அதாவது திருமூக்கு நாசிக்க அப்படி திருக்கண்கள்னு தனித்தனியா சேவிக்க முடியாது, தூரேந்து சேவிக்கச்சு போன பிற்பாடுதான் இந்த பிரத்யங்கமா சேவிக்கிறதுன்றது நம்மளால முடியாது. இப்போ ஒருத்தர முதல்ல பாக்குறோம், பாக்கச்சையே முதல்ல யார பாக்குறோம், எதை பார்ப்போம், ஒரு மனுஷனை பாக்குறோம், முகத்தை பார்ப்போம். நம்ம கம்பநாட்டாழ்வா சொல்ற ராமர் போறாம் அந்த வீசியில மிதிலாபட்டினத்துல போறாராம், போனா ஜனங்கள்லாம் ராமரை பாக்குறாரு. ராமரை பாக்குறவா எப்படி பண்றாருனா, தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார், தோல் கண்டார் தோளை கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார்னா வா கண்ணு வேற இடத்துக்கு போகலையா, அதுதான் அங்க விசேஷம். தோளை பார்த்துட்டான்னாக்கா அந்த தோளினுடைய அழகு இருக்க தாண்டி அண்ணன் போனாதானே கழுத்தை பாக்குறது, கண்டத்தை பாக்குறது, திருமுகத்தை பாக்குறது, இப்படி எல்லாம் பண்ண போறது, இந்த தோல் அழகுலயே மூழ்கி போயிட்டாலும் தான் தகு தோழன்னல் தென்னத்தீவரர் பழனு கீழ் பூண்டவன் பாலன். இந்த தோழர்கள் நம்ம தேவப்பெருமாளுக்கும் உண்டு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இதுதான் அமுதனாரும் அருளை செய்யறார், இந்த தோளழகுல ஈடுபட்டவரா நம்ம எம்பெருமானார் தேவப்பெருமானுடைய தோளழகுல. இப்போ தாள் கண்டார் தாளே கண்டார் இந்த திருவடிய சேவிக்கிறவர் ராமர் நடந்து போற நடந்து போற அழகுல எந்த யாருக்கு எது மேல எப்படி விழுன்றது தெரியாது. அப்போ தாள் கண்டார் தாளே கண்டார் காலை பார்த்தவா திருவடியை பார்த்தவா திருவடியே பார்த்துட்டு இருக்காளாம், இப்படிப்பட்டதாக அவருடைய ராமனுடைய பெருமேனி இருக்குன்னு அழ்வான் கம்பநாட்டு ஆழ்வானுடைய ஒரு அனுபவம். இப்ப சொல்லச்சு இங்க அழ்வான் நாம முதல் முதல்ல தந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறார், இப்ப சேவிக்கிறார், என்ன ஒரு கண்ணெல்லாம் கொடுத்துட்டாரு, மேலுமே கண்ணிப்பு மஞ்சன பஞ்ச சாமகுந்தள மனந்தசயந்தா அப்ஜபாணி தரம் அம்புஜ நேத்திரம் நேத்திர சாஸ்குரு பரீச சதாமின்னு சொல்லி என்னுடைய கண்ணிலேயே எப்பவும் நீர் நிலைச்சு இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேர். ஒரு பிரார்த்தனையை அங்கீகாரம் பண்ணிட்டேர் அந்த தேவ பெருமாளும். அப்பா அப்படிப்பட்ட நிலையில அந்த தேவ பெருமாளும் மங்களாசாசனம் பண்றேர். இப்படி சேவிக்கிறேர் சேவிக்கிட்டு அந்த திரு அபிஷேகம் கண்ணில் படுறோம். அந்த திரு அபிஷேகம்ன்ற சப்தம் இருக்கான் மீதி ஊர்லாம் கிரியட்டம்னு சொல்லி சொல்லுவார். இந்த திருவபிஷேகம்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துல சொல்ற வழக்கம் இது. இந்த ஊருக்கே ஏற்பட்டது. பெருமாள் திருமுடியில சாத்தின் இருக்கிற ஒரு கிரீட்டத்துக்கு திருவபிஷேகம்னு சொல்லி சொல்லுவார். எத்தனையோ அந்த திருவபிஷேகம்னு சொல்றது என்னன்னா, பெருமாள் திருமுடியில எத்தனையோ கொண்ட சாத்திக்கிறார். முத்து கொண்ட சாத்திக்கிறார், வெங்கடாத்திரி கொண்ட சாத்திக்கிறார், தொப்பாகாரம் சாத்திக்கிறார், பாண்டியன் கொண்ட சாத்திக்கிறார், இப்படி எத்தனையோ கொண்ட எல்லாம் சாத்திக்கிறார். அத்தனை கொண்டகளை காட்டிலும் வியாவர்த்தகமா தனித்துவம் பெற்றதாக திகழ்து எதுன்னு கேட்டோம்னா, அவர் சாத்தின் இருக்கிற கல்லழிச்ச ஒரு திருவபிஷேகம் தான். கல்யாண உற்சவங்கள்லாம் பார்த்தோம்னா போகி திருக்கல்யாண உற்சவமாகட்டும், அதே மாதிரி பொங்கனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவமாகட்டும், அதுக்கப்புறமா திருவாடிப்பூரம் திருக்கல்யாண உற்சவம், இப்படி இந்த கல்யாண உற்சவங்கள்லாம் இந்த தேவ பெருமாள் எப்பவும் திருவபிஷேகம் தான், கல்லழிச்ச திருவபிஷேகம் தான் சாத்திட்டு ஆச்சரியப்பா. அதாவது கிரீட்டம் இந்த கல்ல ரத்னங்கள்லாம் அப்படியே கச்சிதமாக இருந்துட்டு இருக்கும், இழைச்சிருக்கும். அந்த ரத்னங்களோடு கூட இருந்துட்டு இருக்கிற ஒரு திருவபிஷேகம், திருவபிஷேகம்னா கிரீட்டம். அந்த கிரீட்டத்தை சாத்திட்டு இருக்கு. அந்த கிரீட்டம் இல்லாத பெருமாளை தேவ பெருமாளை பார்க்க முடியாது. நாம் பார்க்க சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. ஏதோ ஒரு கிரீட்டம் எப்பவுமே சாத்தின்ற பேர். அந்த தேவப்பெருமானுடைய கம்பீரிய சூச்சகமாக இருந்திருக்கு. அவர் எப்படிலாம் கம்பீரமா இருக்குன்றத தெரியப்படுத்துறதாக இருந்திருக்கிறது இருக்க அந்த கிரீட்டம் தான். ஆழ்வார் கூட, நம்மாழ்வார் கூட முதல் முதல்ல அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல ஈடுபட்டு, அதாவது திவ்ய தேசம்னு சொல்லச்சு, பெருமாள் இருந்தால திவ்ய தேசத்தை தான் சாதிக்கிற, அதுல வரைச்சு ஆகையால வளரளி இளமை கெடுவதன் முன்னும் வளரளி மாயோன் மருவிய கோயில்னு சொல்லி அந்த தென் திருமலையாக தெற்கு திருமலையாக இருந்திருக்கிற திருமலைக்கு போகணும்ன்றத சாதிக்கிறார் நம்மாழ்வார். அங்க எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான அனுபவிக்கிறார், அஷ்டாமூர்த்தி அனுபவிக்கிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ, அந்த எம்பெருமான சேவிக்கிறோம், சேவிக்கிச்சே திருமுக மண்டலத்தை சேவிக்கிறாராம், திருமுக மண்டலத்தை பிரம்ம சேவிக்கலையா. அந்த திருமுக மண்டலத்தினுடைய ஒரு தேஜஸ், அந்த தேஜஸ் எல்லாம் அக்னேகே ஊர்த்வஜலனம் அப்படின்னு சொல்லி சொல்றது. தேஜஸ் எல்லாம் மேல் இருந்த வாரியம் மேல் பக்கமாக தான் பிரகாசிக்கும், கீழே பிரகாசிக்காது. இதுக்கு இது ஒரு சுவாவம். இந்த தேஜஸ் பிரகாசிக்கிறதா, திருமுக மண்டலத்தினுடைய தேஜஸ் பிரகாசிக்கிறதா, அது ஒரு ஜோதி சுரூபமாக இருந்துருக்கு. அதுவே அந்த பெருமானுக்கு எம்பெருமானுக்கு முடியாக இருந்துருக்கு. முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுவோ என்பதாக அங்க மங்களாசாசனம் பண்ற நம்மாழ்வார். இங்க சொல்ற நவ மௌலிகி தே மௌலிகி, உம்முடைய திருவபிஷேகம் இருந்துட்டு இருக்க நீ சாத்தின் இருக்கிற ஆச்சரியமான ஒரு எப்படி சொல்லி சொல்ற தே மௌலிகி ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஆதிராஜ்யம் அதிகம் பிசுனையன் கில அப்படின்னு சொல்ற. லோகம் மொத்தம், இந்த லோகம் அந்த லோகம்னு இல்லை, எல்லா லோகத்துக்கும் நீதான் ராஜாவாக இருந்துட்டு இருக்க அப்படின்றத தெரியப்படுத்துறதா, இத்ததான் நல்லா வெளிப்படுத்துறது. அதுதான் அந்த திருவபிஷேகத்துக்கு ஏற்றம் சொல்ற. ராஜாவா இருக்கிறவன் தலையில தான் அபிஷேகம், தலையில முடின்றது. முடின்றது என்ன? முடின்னு சொன்னா கிரீட்டம் அர்த்தம். இந்த ராஜா தலைதான் கிரீட்டம் வச்சுருப்பா, எல்லாருமே தலை கிரீட்டம் வச்சுருப்பா, வச்சுட்டு இருக்க மாட்டாரு. அதெல்லாம் சொல்லச்சு பிரம்மா ருத்ராதிகளுக்கெல்லாம் இப்படிப்பட்ட கிரீட்டம் கிடையாது. பிரம்மா சதுர்முக பிரம்மாவா இருந்துருக்க, பிரம்மாக்கு லட்சணம் சொல்லச்சு, எப்படி இருக்கார் அப்படின்னா, கையில அற்றமாலையும் கமண்டலமும் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த அற்றமாலையும் கமண்டலமும் வச்சிருக்கிறதுன்றது ஒரு உபாசகனுக்கு உண்டான, அதாவது ஒரு க்ஷேத்ரஜனுக்கு, ஒரு ஜீவனுக்கு உண்டான ஒரு அடையாளம். அதே அந்த அது வந்து இவர் சொல்லச்சு, சிவபெருமான சொல்லச்சு, தாழ்ஷடை அண்ணல்னு சொல்ற அந்த ஜடாதரனாக இருந்திருக்கிற, முடியல ஜட போட்டு இருந்திருக்கிறவராக இருந்திருக்க, அதுதான் அவருக்கு சொல்றது. கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறதுன்றது யாருக்குமே கிடையாது. யாருக்கு இருக்குன்னா, இந்த தேவ பெருமானுக்கு தான் இருந்திருக்கான், பெருமானுக்கு தான் ஏற்பட்டதாக இருந்திருக்கான். இது எத்த சொல்றது அப்படின்னா, ஈஸ்வரத்த சூச்சகமானதாக இருந்திருக்கு. இவன் தான் லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் ஆழ்பவனாக, எல்லாரையும் ஆழ்பவனாக இருந்திருக்கான்றத லோகமொத்தம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்கு தெரியப்பா. அப்படி அந்த கிரீட்டம் சாத்தின்றாக, யார் கிரீட்டத்தோடு இருந்திருக்கானோ அவன் தான் ராஜாவா இருக்க போறான். கிரீட்டம் இல்லாதவள்ள ராஜா இல்ல, அவ்வளவுதானே. ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிளமௌடி. அதோட இல்ல, இந்த திரு அபிஷேகத்துக்கு ஒரு பெருமை இருந்துட்டு, அந்த பெருமைய சொல்ற. என்ன பெருமை இருக்கு அப்படின்னா, ரத்ன கச்சிதமாக இருந்துருக்கு. இப்படி ரத்னங்கள்லாம் இழைச்சிருக்கான். அதுல நட்ட நடுவுல மேல ஒரு நுனியில ஒரு ரத்னம் இருந்துருக்கான். அந்த ரத்னங்கள்லாம் பாக்குறாங்க. இது மொத்தம் அந்த ரத்னத்தோட இருந்துருக்கிற இந்த திருவாபிஷேகம், இது ஒரு மேரு பருவத்தம் மாதிரி இருந்துருக்கோம். இந்த மேரு பருவத்தில சூரியன் உதயமாற மாதிரி அந்த மேல இருக்கிற ஒரு ரத்னம், இதுல பதிச்சிருக்கிற ஒரு ரத்னம் ஒண்ணு இருக்கான். அதுல பதிச்சிருக்கிற ரத்னம் இருக்க அது சூரியன் மாதிரி இருந்துருக்கு. அந்த சூரியனுக்கு உதய ஸ்தானமாக இருக்கக்கூடியதா இருந்துருக்கிற மேரு பருவத்தம் போல கிரீட்டம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது ஒரு அழகான ஒரு அனுபவம். இந்த மாதிரி அனுபவம் அந்த கிரீட்டத்தை ஒரு மலை மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்ற. இப்படி கூட ஒண்ணு வருமான்னா கட்டாயம் வரும். சூளிகாமணி சஹஸ்ர மரீசே அஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. உம்முடைய திருவபிஷேகம் தே மௌலிகி, உம்முடைய கிரீட்டமானது, இது எப்படி இருக்கு ஒரு விஷயத்துல பார்க்கச்சு ஒரு தெளிவு நமக்கு ஏற்படுத்துறது. இந்த கிரீட்டம் யார் சாத்தின்னு இருக்காளோ அவதான் எல்லா லோகத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கான்றத தெரியப்படுத்துறது. அந்த அம்சத்துல ஒன்னும் சந்தேகமே இல்லை, சரியா போயிடுது. ரைட்டு, அடுத்தது இது எப்படி இருக்கு அப்படின்னா, சூளிகா மணி சஹஸ்ர மரீசே. அந்த சூளிகாமணி, இந்த கிரீட்டத்துல மேல ஒரு ரத்னம் இருந்துருக்கு. அந்த ரத்னமாகிற ஒரு சஹஸ்ர மரீச்சி, சஹஸ்ர மரீச்சின்னா ஆயிரம் கதிரை உடையவன். ஆயிரம் கதிரை உடையது யாரு எதுன்னு கேட்டோம்னாக்க சூரியன் தான். அந்த ஆயிரம் கதிரை உடையவனாக இருந்திருக்கிற சூரியனுக்கு உதயாத்ரிஹி பவதிக்கல என்ன சொல்ற, உதயாத்ரிஹி பவதிக்கல, இது உதயாத்ரியாக இந்த அது உதயமாவதற்கு உண்டான இடமாக ஆறுது சொல்லி சொல்ற. ஆகையால இந்த ஒரு திருவபிஷேகத்துல இருந்திருக்கிற ஒவ்வொரு ரத்னமுமே இது சூரியன் மாதிரி இருந்திருக்கான். சூளிகாமணி சஹஸ்ர மரீசே. இந்த சஹஸ்ரம்ன்றதுக்கு இதுவும் ஆழ்வாருடைய அனுசந்தானத்தை அப்படியே கொண்டு வரதுதான் இது. ஆழ்வான் தானா, அதாவது தான் அனுபவிக்கிறத காட்டிலும் ஆழ்வார்கள்லாம் எப்படி அனுபவிச்சாலோ அப்படி அனுபவிக்கிறது தான் விசேஷமா சொல்லி சொல்ற. அதுல ஆழ்வாருடைய அனுபவம் என்னன்னா, கதிராயிரம் இரவி கலந்து எரித்தால் ஒத்தனையின் முடியன். கதிர் ஆயிரம், கதிர்ன்றதுனால காந்தி, ஆயிரம் ஆயிரம் சூரியன் ஆயிரம் இரவி கலந்து அப்படின்னு சொல்ற. அதுல வரைச்சு ஒன்னு சூரியனுக்கு 1000 கிரணம் சொல்லி சொல்றோமா, இல்ல 1000 சூரியனாக இருக்கு, 1000 சூரியனும் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல உதயமானாக்கா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அவ்வளவு பிரகாசமா இருக்க என்ன சொல்லுமா, என்ன சொல்லுவோம்? வியாக்கியாதாக்கள்லாம் தனித்தனியா வியாக்கியானம் பண்ணிருக்கா. இதுல சொன்னச்சே பார்த்தவன 1000 சூரியன்கள் அது சேர்ந்து ஒருங்கு பண்ணாக்கா அந்த இரவு கலந்து இரவி கலந்து எரித்தால் ஒத்த அப்படின்னா 1000 சூரியன்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பிரகாசிச்ச அதுக்கு சமமாக இருந்திருக்கிற சர்வலோகிருக்கிற அந்த தேவப்பெருமாளுடைய அஸ்தமான அந்த திருவபிஷேகம் இருக்காது. அதுதான் இந்த இடத்துல சொல்ற கதிராயிரம் இரவு கலந்து எரித்தால் அப்படி நீண்டதாக இருந்திருக்கிற கிரீடத்தை அணிந்தவனாக இருந்திருக்கிற ராமாவதாரத்தை அனுபவிக்கிற ராமனை பத்தி சொல்ல போறேன். அந்த எம்பெருமான் கீழே ராமனை சொல்லப்பட்ட எம்பெருமான் பத்தி சொல்ல போறேன். இது வேற விஷயம். ஆனா இந்த அம்சத்தை மாத்திரம் அந்த திரு அபிஷேகம் கிரீட்டம் சாத்தின்றிருக்கிறத மாத்திரம் எடுத்துட்டோம்னாக்க இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமா ஒரு சன்னிவேசத்தோட இருந்துருக்கேன். அதுல இதுல இன்னொரு கதிராயிரமாக இங்க எப்படி இதோட கம்பேர் அப்படின்னு கேட்டோம்னா கதிராயிரம் இரவி கலந்து அப்படின்னு சொல்றத அந்த பாசுரத்துக்கும் இதையும் சேர்த்து எப்படி கம்பேர் பண்றதுன்னு சொன்னான். இதுல இருக்கிற ஒவ்வொரு ரத்னங்களுமே ஒவ்வொரு சூரியனாக இருக்கான். அதான் இங்க விசேஷம். அந்த ஒவ்வொரு ரத்னங்களும் ஒவ்வொரு சூரியனாக இருக்கச்சே இந்த ரத்னங்கள் எத்தனையோ ரத்னங்கள் 1000 ரத்னங்கள் அதுல இருக்கு. அந்த 1000 ரத்னங்களும் சேர்ந்து ஒரே சமயத்துல அப்படியே பிரகாசிக்கிறது. இப்படி ஒரே சமயத்துல எழுந்ததுன்னாக்கா 1000 சூரியன் உதிக்கிற ஒரு பெரிய மேரு பர்வதம் மாதிரி அந்த திருவபிஷேகம் இருக்கு. திருவபிஷேகத்தை சேவிக்கணும், அந்த சேவிச்சுதான் அந்த அனுபவத்தை உணர முடியும். தவிர வார்த்தையில எல்லாம் சொல்லி முடியாது. அந்த கல்லறை திருவபிஷேகம் இருக்க எல்லா இடத்துலயும் ஏதோ வைரங்கள்லாம் இருக்கலாம், எத்தனையோ வசந்த வைரங்கள்லாம் வைரமாகவோ நீதி ரத்னங்கள்லாம் இருக்கலாம். இந்த ரத்னங்களோட எல்லாம் சேர்ந்து இந்த கிரீட்டங்கள்லாம் எத்தனையோ சன்னிவேசத்துல இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவபெருமாள் சாத்தின் இருக்கிற அந்த கிரீட்டம் திருவபிஷேகம் இருக்க அந்த கல்லறித்த திருவபிஷேகம் ஆச்சரியமான திருவபிஷேகம். அதுக்கு அது அவருக்காகவே ஏற்பட்டது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விசேஷம் சொல்லணும். ரங்கநாதனுக்கு அப்புறம் பாண்டியன் கொண்டையும் ரத்னாங்கியும் இருக்கு. அதாவது பட்சபாத்தம் கிடையாது, தேவப்பெருமாள் இடத்துல ஈடு இருக்குன்றது, அதாவது ஒரு ஈடுபாடு இருக்குன்றதுனால இன்னொரு பெருமாளை நம்ம குறவா சொல்றோன்றது கிடையாது. வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு பெருமாள் ரங்கநாதன் இந்த ரத்னாங்கி சமர்ப்பிச்சுட்டு ரங்கநாதன் பாண்டியன் கொண்டையோட எழுந்துருள்றேன்னாக்கா அதுக்கு ஈடு என்ன யாருமே கிடையாது. அந்த மாதிரி சேவை இன்னொரு இடத்துல கிடையாது. வாஸ்தவமான விஷயம் அதே மாதிரி தேவப்பெருமாள் வெங்கடாதிரி குண்ட சாத்தின் ஏழனும் திருவபிஷேகம் கல்லவிச்ச திருவபிஷேகம் சாத்தின் ஏழனும் அந்த வெங்கடாதிரி குண்ட பெருமாள் உபயநாச்சிமார் எல்லாருமா ஒரு வெங்கடாதிரி குண்ட சாத்தின் ஒரு முதலிட்ட இதுக்கு எழுவேன் துவஜாரோகணத்துக்கு அர்த்தம் எழுவேன். இது என்ன கம்பீரமான சேவை அது. அப்படியே ஓடி ஓடி ஓடி ஓடி போய் மொத்த பேரும் சேவிப்பார். அவ்வளவு வேகமா பெருமாள் ஏழறதுக்கும் அதுல இருக்கிற திருவாசனங்கள்லாம் அப்படியே அப்படியே அசைஞ்சுண்டு அசைஞ்சுண்டு அந்த பார்த்தோம்னா சுழிக்காமணி சகசிரமரி சேகேந்தால அது அப்படியே டால் அடிக்கும். அந்த வெங்கடாத்திரி கொண்டையில இருக்கிற ரத்னங்கள்லாம் அப்படியே பிரகாசமா இருந்துட்டு இருக்கும். இப்படி சேவிக்கிறது இருக்குன்றது இது தேவபெருமானுக்கு ஏற்பட்ட ஒரு விசேஷம். திருவேங்கடமுடியான சேவிக்கிறோம். திருவேங்கடமுடியானுக்கு அந்த மலையப்ப சுவாமிக்கு வஜ்ராங்கி இருக்கு. அந்த வஜ்ராங்கி சேவை இருக்கு பாருங்கோ, அது திருவேங்கடமுடியானுக்கே அசாதாரணமா இருந்துட்டு இருக்கு. இப்பெல்லாம் அந்த மாதிரி சேவை நமக்கு கிடைக்க மாட்டேன்றது ஏதோ ஒரு காரண விசேஷத்தினால இப்ப அப்படி இல்ல. சில நாள் தான் சேவை சாய்க்கிறது. அங்கேயும் இதே மாதிரிதான். தஜாரோகணத்திலேயே வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுன்னு எழுது என்ன. அந்த வஜ்ராங்கியோட அந்த மலையப்ப சுவாமி அந்த திரையனுடைய சீனிவாசனை சேவிக்கணும், அது ஒரு காம்பீரியம் தான். அதே மாதிரி அமுதனை சேவிக்கணும்னாக்க அந்த பச்சைக்கல் கிரீட்டத்தோட அமுதனை சேவிக்கணும். அந்த தாயார் பெருமாள் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஒரு பச்சைக்கல் கிரீட்டம் இருக்கும். அந்த மாதிரி நாம ஆயிரம் தான் புதுசு புதுசா பண்ணா கூட அது மாதிரின்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர அதுவா ஆகாது. சந்திரன் மாதிரி முகம்னு சொல்லிக்கணும்னா சந்திரன் ஆயிடுமான்னு தான் முகம் நம்மளுக்கு ஆகாது. அதுதான் பெருமாள் கிட்ட கொண்ட மாதிரி நான் காத்து ஒரு புதுசா பண்ணிருக்கேன்னு சொல்லுவானா அது மாதிரியா தான் இருக்குமே தவிர அது அதுவா ஆகாது இல்லையா. அந்த மாதிரிதான் இவருக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கு. இப்பதான் அனுபவிக்கிற இந்த இடத்துல ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசுநயன் கிளமோடி துளிகாமணி சஹசிரமரீசே அஸ்திபூஷண பவத்யுதயாத்ரி. அஸ்திபூஷண பவதி அஸ்திபூஷணா பிரமாணம் பார்த்து சொல்ற உதயாத்ரிஹி பவதி நவ மௌளிஷி உன்னுடைய கிரீட்டம் இதுக்கெல்லாம் ஆயிடுத்தோம் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன். இந்த ஆதிராஜ்யம் அதிகம் புவனானான்றது இருக்க இந்த அம்சத்தை எடுத்துட்டு தேவநாதனுடைய திருமுடி எப்படி இருக்குன்றத அவர் அனுபவிக்கிறார். தேவேஸ்வரத்வ மிக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாசத்வயாபி சிரசா விதிருதா கிரீடா ஏகீகிருத திருமணி பிம்ப சஹஸ்ர தீப்தி நிர்மூலயன் மனசி மே நிபிடம் தமிஸ்ரம். ரொம்ப அழகான ஒரு அனுபவம் சுவாமி தேசிக்கனுக்கு. இது என்னது தேவபெருமான சொல்லிட்டு தேவநாசன் சொல்றேன்னு நினைச்சாரு. தேசிகனை பொறுத்த வரைக்கும் ஆழ்வான் தேவபெருமானுடைய பிரத்யங்கமான அனுபவத்தை கொடுத்துட்டதுனால அதுவேதான் அவருடைய திருவுள்ளமும். ஆகையால தேவநாசனுக்கு வரைச்சு அவருடைய பிரத்யங்க கூட்டமாக இருந்துருக்கிற அந்த வடிவழகில ஈடுபட்டு அவர் விஷயத்துமாக தேவநாயக பஞ்சாசத்துல பல ஸ்லோகங்கள்ல அருளி செய்யறார். ஆகையால ஆழ்வான் எப்படி மங்களாசாசனம் பண்றாரோ அந்த மங்களாசாசனமே தான் அந்த சுவாமி தேசிகனுக்கும் அது அப்படியே அபிஷேகம் பண்ணுகிறேன் ஏத்துக்கிறேன் அதுவே போறோன்ற திருவள்ளம். இங்க பாருங்க சுவாமி தேவேஸ்வரத்வமிக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாதத்வயாபி சிரசா விதிருதா கிரீடா. அப்பா தேவநாதனே நீ ஒரு கிரீட்டம் சாத்தின்னு இருக்க, இந்த கிரீட்டம் எதுக்காக இந்த கிரீட்டம் சாத்தின்னு இருக்க? ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு விஷயம்தான். நான் தான் எல்லாருக்கும் தேவேஸ்வரனாக நான் இருந்துட்டு இருக்கேன்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த கிரீட்டம் சாத்தின் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சாத்தின்றதுனால என்ன லாபம்? அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் பிசுநயன் கில மௌலிகி அப்படின்னா இந்த தேவபெருமாள் சாத்தின் இருக்கிறது அந்த கிரீட்டம் லோகம் மொத்தத்துக்கும் இவன் தான் ராஜா இவன் தான் ஈஸ்வரன்றத காண்பிக்கிறதாக இருந்துட்டு இருக்குன்னு சொன்ன. இருந்தா இருந்துட்டு போட்டுமே என்ன, அதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா? அப்பா நாம யார் கால விழல விழுது யார் நமக்கு தஞ்சமாவான்னு தெரியாத இத்தனை நாள் அல்லாடிந்தோம், தோ இப்ப நம்ம தேவபெருமாள் இங்க இருந்துட்டு இருக்கேன்றத நமக்கு அவர் சாத்தின் இருக்கிற கிரீட்டம் காண்பிச்சு கொடுக்கறது. இது உனக்கு எனக்குன்னு இல்ல, லோகத்துல இருக்கிற சமஸ்த ஜந்துக்களுக்கும் அவன் தான் ஈஸ்வரனாக இருந்திருக்கான்றத அந்த கிரீட்டம் காண்பிச்சு கொடுக்கறதுனால நாம எல்லாரும் அவனோட திருவடியில போய் விழுந்து தஞ்சமாக புகுந்து அப்போ நாம எல்லாரும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும்படியான ஒரு யோகியத்தைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி காண்பிக்கிறது. அதுதான் வேற ஒண்ணுமே இல்லை. இது அதுக்காக தான் இது வெறும் இந்த கிரீட்டம் சாத்தின்றாக்கா வெறும் எல்லாரும் போட்டோ பிடிச்சு போறதுக்காக சாத்தின் இருக்க இல்ல, அந்த ஒரு பிரகாசத்தினால தோ நம்ம பெருமாள் நம்ம ரட்சிக்கிறவன் நம்ம ரட்சகனாக இருந்திருக்கிற தேவ பெருமாள் தோ இருக்கே தெரிஞ்சுண்டு எல்லாரும் அவர் திருவடியில சரணமாக போவதற்கு ஒரு வழியாக இருந்திருக்கு அப்படின்னா இதுல என்ன ஏற்கனவே சொன்னதுதான் ஒவ்வொரு ரத்னமுமே ஒரு சூரியனாக இருந்திருக்கு. எல்லா ரத்னங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ரத்னங்கள் அதுல இருந்திருக்கு. எல்லா ரத்னங்களும் சேர்ந்து ஒரு பிரகாசிக்கல். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் என்ன பண்றதுன்னா, பிரகாசத்தினுடைய காரியம் இருட்டை போக்கடிக்கிறது தான். இந்த சாதாரணமா இருக்கிற சூரியனுடைய பிரகாசம் அந்த புறவிருளை தான் போக்கடிக்குமே தவிர அகவிருளை போக்கடிக்காது. ஆனா இந்த தேவ பெருமாள் சாத்தின் இருக்கிற ஒரு கிரீட்டம் இருந்திருக்க, அந்த கிரீட்டத்தினுடைய பிரகாசம் ஆயிரம் சூரியனும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு பிரகாசம் சேர்ந்து ஒரே சமயத்துல உதித்தா எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் வருமோ, அப்படிப்பட்ட பிரகாசத்தினுடைய அந்த பிரகாசத்தினுடைய காரியம் என்னன்னு கேட்டா, எத்தனையோ ஜனங்கள் இருந்துருக்காள் இந்த சம்சாரமாகிற ஒரு இருட்டுல வாழ்ந்துருக்கவாளுக்கு அந்த இருட்டை போக்கடிச்சு தோ இருக்கன் நான் உனக்கு ரட்சகன் என்று நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு திருவபிஷேகத்தை தேவபெருமாள் சாத்தின்றிருக்க என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி ஆழ்வான் அனுபவிக்கிறார். அதிராஜ்யம் அதிகம் புவனானாம் பிதுனயன் கிள மௌழி துளிகா மணி சஹஸ்ரமரீதே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரிஹி. அபிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.